ரக்ஷகுடை அந்தரி குண்டக பரகபதி கேரு பிரம்மாதுலு ஹரி ரக்ஷகுடை அந்தரி குண்டக பரகபதி கேரு பிரம்மாதுலு கரிமன கடே சக்கரமு சேப்பட்டக சுருகி பாரிரதே சூடுடு சுருளு கரிமன கடே சக்கரமு சேப்பட்டக சுருகி பாரிரதே சூடுடு சுருளு ஆடரோ பாடரோ ஆனந்தி வேடுக மொக்கரோ விஞ்ஞானோலு ஆடரோ பாடரோ பதிலபு விஷ்ணுடே பிராணமையுண்டக இதுவோ மெலகேரு ஈ ஜீவுலு பதிலபு விஷ்ணுடே பிராணமையுண்டக இதுவோ மெலகேரு ஈ ஜீவுலு முதலு இதடே ஸ்ரீவேங்கடாத்ரினி ஸ்ரீபதியுண்டக காவுல நிலிச்சேனு தர்மமுலு ஸ்ரீவேங்கடாத்ரினி ஸ்ரீபதியுண்டக காவுல நிலிச்சேனு தர்மமுலு இவல நீதடே இச்சேடி வரமுல பாவனுலைரிதே பிரபன்னுலு இவல நீதடே இச்சேடி வரமுல பாவனுலைரிதே பிரபன்னுலு ஆடரோ பாடரோ ஆனந்தின் சரோ வேடுக மொக்கரோ